வச்சாலு வீதிக்குன்னு விட்டாலு ஊருக்கும் அப்பால யாருக்கும் சம்பந்தம் இல்லாம அங்கே மரம் ஒண்ணு வச்சாலு வீதிக்குன்னு விட்டாலு ஊருக்கும் அப்பால யாருக்கும் சம்பந்தம் இல்லாம அந்த தனி மரம் நின்னு தவிக்குது ஒரு துணை இல்லை அம்மம்மா ஆதாரமா வந்த வேருக்கும் சொந்தங்கள் இல்லாம அங்கே மரம் ஒண்ணு வச்சாலே வீதிக்குன்னு விட்டாலே ஊருக்கும் அப்பால யாருக்கும் சம்பந்தம் இல்லாம நம்புள்ள ஏழத்தட்ட சின்ன புள்ள எத்தவளும் விட்டு விட்டு போனாளே இந்த புள்ள தன்னம்புள்ள ஏழத்தட்ட சின்ன புள்ள எத்தவளும் விட்டு விட்டு போனாளே இத வளர்த்தவ மனம் பகச்சது உணர் பிரிஞ்சது வழி ஒன்னும் தெரியல அங்கே மரம் ஒண்ணு வச்சாலே வீதிக்குன்னு விட்டாலே ஊருக்கும் அப்பால யாருக்கும் சம்பந்தம் இல்லாம தண்ணீர் உண்டு கண்ணில் வந்த கண்ணீர் உண்டு வேறுக்குள்ளதாகத்துக்கு ஆகாது காணல் தந்த தண்ணீர் உண்டு கண்ணில் வந்த கண்ணீர் உண்டு வேறுக்குள்ளதாகத்துக்கு ஆகாது என்ன நடக்குமோ இனி தழைக்குமோ பிஞ்சு பிடிக்குமோ எவருக்கும் புரியல அங்கே மரம் ஒண்ணு வச்சாலே வீதிக்குன்னு விட்டாலே ஊருக்கும் அப்பால யாருக்கும் சம்பந்தம் இல்லாம விட்டு விட்டு காலம் இப்ப கைய கட்டி நின்னாச்சு உள்ளிருக்கும் வேறுக்குள்ள செல்லரிக்க விட்டு விட்டு காலம் இப்ப கைய கட்டி நின்னாச்சு ஒரு புயலிலே வரும் துயரிலே இது நிலைக்குமோ பதில் என்ன கிடைக்குமோ அங்கே மரம் ஒண்ணு வச்சாலே வீதிக்குன்னு விட்டாலே ஊருக்கும் அப்பால யாருக்கும் சம்பந்தம் இல்லாம அந்த தனி மரம் நின்னு தவிக்குது ஒரு துணை இல்லை அம்மம்மா ஆதாரமா வந்த வேருக்கும் சொந்தங்கள் இல்லாம ஆதாரமா வந்த வேருக்கும் சொந்தங்கள் இல்லாம ஆதாரமா வந்த வேருக்கும் சொந்தங்கள்